வாங்கி நோ ரிப்ளை ஸ்டில் நோ ரிப்ளை. அவட வீட்டுக்காரி ஒடிச்சிட்டு நாட்டுக்காரி கல்லறிஞ்சு குட்டுக்காரி கையொழிஞ்சு ஒத்தைக்காய் சினிமன்ஸ் பக்கோட்டாயி பெண்ணு வலையிலாயி செக்கன் புலியுமாய் டோட்டல் சேஞ்ச் அவுட்டாயி டெய்லி டேக் அவுட்டாயி பின்ன 4 மாசம் கழிஞ்சப்போ பிரேக்கப் ஆயி. എടാ എത്ര പ്രാവശ്യം നിന്നോട് പറഞ്ഞ എന്റെ പൊന്നളി ഞാൻ മലയാളത്തിലല്ലേ പറയണ. അവള് വേണ്ട, ഇവള് വേണ്ട, ഈ കാണുന്നവൾമാരൊന്നും വേണ്ട, ലവ് വേണ്ട, നമുക്ക് വേണ്ട, ഇവിടെ അല്ലെങ്കിലും സീമത്തം കോ